வாட புடிக்க வந்த வள்ளி வாச கொத்தமல்லி ஹோய் மாமா கொஞ்சம் தள்ளி வாச கொத்தமல்லி ஹோய் வந்தே கொஞ்சம் தள்ளி கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி சேர்த்து அரைக்கல சிங்காம சிங்க வந்ததாரு காட்டுக்குள்ள சோலை இருக்கு அந்த சோலையில பாடிக்குள்ள வேலை இருக்கு கொத்தமல்லி